மீனுக்கு தீனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனுக்கு தீனியும் மாட்டுக்கு தீனியும் ரெண்டுமே ஒன்று தான். அதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. தினைக்கும் ஒரு மாட்டோட சாணி வந்து குளத்தில் விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா மீனோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அடுத்தது சாதாரணமாக போடுற தீவனம் புண்ணாக்கு. தீவனம் புண்ணாக்கு மீன்ஸ் அந்த நீங்கள் பவுட்ராக அரைச்சி உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு மற்ற அந்த பொருள்கள் எல்லாம் அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை தீவனமாக கொடுக்கலாம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அடுத்தது புண்ணாக்கு. புண்ணாக்கை நீங்கள் அப்படியே கொண்டு போய், அடுத்தது கொஞ்சம் அந்த உளுத்த அரிசி கிடைச்சிது அப்படின்னா, அரிசி மீன்ஸ் நீங்கள் அந்த கருக்கு அரிசிலாம் இருக்கு இல்லையா, அந்த கருக்கு அரிசிலாம் கிடைச்சிதுன்னா அதை கொஞ்சம் பொங்கி, அந்த பொங்கி சாதமாக வடியும் போது இந்த கடைசி நேரத்தில் இந்த பவுடர் பவுடரத்தை எல்லாத்தையும் தூக்கி அதுக்குள்ளே கொட்டி ஒரு கிண்டு கிண்டிங்கன்னா டோட்டலாக வெந்தும் போயிடும். அப்புறமா அதை எடுத்து ஒரு பையில் உள்ளே கட்டிட்டீங்க அப்படின்னா அது போகும். மீனுக்கு தீனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா எக்ஸஸாக இருக்கவே கூடாது, தின்னது போக பாக்கி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வச்சு கட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த தீனி தின்னுருக்கணும். எக்ஸஸாக இருக்குன்னா அது குளத்தை வீணாக்கிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே செஞ்சுக்கலாம். குஞ்சியாக இருக்கும்போது கம்மியாக கொடுத்தா போதும், போக போக நம்ம ஃபுட்டை வந்து ஃபுல்லாக எடுக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் விஷயம்லாம் இருக்குது சார், இப்படி தான் போயிட்டுருக்கேன். அப்புறம்